வட்டி எடுத்த சோத்த போட்டுட்ட, தண்ணி ஊத்துன உப்ப போட்டுட்ட, தொட்டுக்கிற ஒண்ணும் இல்லையே. நான் ஒன்ன கொஞ்சம் தொட்டு போட்டுட்ட, தண்ணி ஊத்துன உப்ப போட்டுட்ட.